வாடாத ரோசா பூ நான் ஒன்று பார்த்தேன், பாடாத சோகத்தோட பாட்டும் பாட கேட்டேன். வாடாத ரோசா பூ நான் ஒன்று பார்த்தேன். வாடாத ரோசா பூ நான்